ீக்கிரவாரியக்கவிதாச்சிதகேசரீ வேதாந்தாச்சாரியோமே தன்னிதத்தான் சதா ஹிருதி. அப்போ திருபரம்பராயர்வான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி ஸ்லோகம். இந்த கடைசி ஸ்லோகத்துல இவா கேட்கறது ஒரு சுவாரஸ்யமா கேட்கிறார். சைவாய் நம்மளை பார்த்து கேட்க கேள்வி நேற்று சொன்னதே நான் பார்த்து வர முடியும். அதாவது உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி இருக்கு. அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அனுகுணமாக தான் பொருத்திக்கிறது. ஒருத்தர் உபன்யாசம் அழகா சொன்னார், அவன் திருவேங்கனமுடையான ஒரு நிமிஷம் சேவிக்க மாட்டோமா அப்படின்னு எங்கெங்கெங்கோ ஏங்கிண்டு அங்கிறதா, எப்படி எப்படியோ திரு பண்ணி அவாறு பிடிச்சி இவாறு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு வந்து சேவிக்கிறார். ஆனால் அங்க இருக்கிற அர்ச்சகர் திருவேங்கமணியான சொன்ன அர்ச்சகர் அது எனக்கே தெரியும், சபரிமலைக்கு மாலை போட்டு போறேன், சபரிமலைக்கு மாலை போட்டு போறேன். இது வந்து என்னன்னு சொல்றது, அதாவது பெருமாள் சேவை கிடைக்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம். அதாவது திருவேங்கமணியா இந்த காலத்துல கலியுக தெய்வத்தம் பிரத்யக்ஷ தெய்வத்தம் அப்படின்னு சொல்றோம், அங்க வந்து சேவிக்கிறதுக்குன்றதுக்கு எப்படி எப்படிலாம் வர எவ்வளவு பிளான் பண்ணி வர வேண்டியதா இருக்கு, அப்படிலாம் கஷ்டப்படுச்ச அங்க பெருமாள் தொட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுக்கு பாக்கியம் பண்ணிடுவார். அவன் என்ன பண்றான்னாக்கா, அந்த சன்னிதியிலிருந்து உட்கார்ந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை சேர்ச்சார். ஏன் அது மாதிரி வந்தது, இந்த கர்மா இருக்கு பாருங்க, பாப்பு கர்மா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பிரவர்த்திக்க இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கு நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில சேவிக்கிற பலதேவத பிரியந்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு, ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. அது காரணம் என்னன்னாக்கா அவ அவருடைய கர்மா தான். இந்த மாதிரி இத மாதிரிலாம் எந்த இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கு. அதனால அவளுக்கு எதை பிடிக்குமோ எந்த மதத்தை பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை அனுசரிக்கிறார், அந்த மதத்தை அனுசரிக்கிறார். ரெண்டு நாள் நின்று சொன்னோம், திரௌணியனுடைய பெருமான் எம்பெருமானாருடைய சித்தி பிள்ளை எம்பார் கோவிந்த பட்டர் அப்படின்னு சொன்னோம். அந்த மகான் பேருடைய மகான் அவர்தான் பாஷகாரை காப்பாத்தினதே, ஆனால் யாதவ பிரகாசத்திலிருந்து தப்பி கேச்சார். ஆனால் இதுல போய் காலஹஸ்தின் இருக்கு திருப்பதி பக்கத்துல, அங்க போய் உட்கார்ந்துட்டார், அங்க போய் உட்கார்ந்து சிவனே கதிகின்றார். திருவயனுடைய பெருமான் பாஷகாரருடைய சாட்சா சித்தீர்வு குமாரர் அப்படிப்பட்டவர் அங்க போய் உட்கார்ந்துட்டார். அதன் பிறகுதான் நம்முடைய திருமலை பாஷகாரர் சாட்சி திருமலை நம்பிகள் போய் அவரை வந்து திருத்தி அக்குண்ட அப்படின்னு சம்பிரதாயம். இதே மாதிரி எத்தனை மகான்கள் எப்படி எப்படியோ இருந்திருக்கா, மாதவ வேதாந்தின் ஒருத்தர் அவர் எம்பெருமானாருக்க வாதம் பண்ண யார் ஜெயிக்கிறாளோ சோக்கிறவா ஜெயிக்கிறவாளுக்கு அடிமையாகணும், அதான் மதத்தை ஏத்துக்கணும்னு அவர் எம்பெருமானார்த்த சோத்து போயிட்டாரு. சோத்து போய் அவர் வந்து ஒரு சன்னியாசியா மாறினார், ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசியா. அவர் தான் பெருமாள் எம்பெருமானார் நீ என்ன சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரியாக சம்பிரதாயத்தை இந்த மாறுறதுன்றது நிறைய இருக்கு. அவ மாறுறதுக்கு முன்னாடி அவ மனசு ஏன் அப்படி போச்சு, இதெல்லாம் கேட்டோம்னாக்கா அவ அவளுடைய இத்தனம் ஒண்ணு காலம், அவ அவளுடைய கர்மாதீனமாக அஜானம் ஆனது மாத்தி விட்டுறது. நம்மள அவ வைவா அவளை நாம வைவோம், எப்படி ஆனாலும் சரி நாம சொல்றது நம்ம மத்தவையும் உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்றோம். அவளோ கிடையாது எங்களுக்கு தான் சரியான மதம். இப்படி லோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை எடுத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மதத்தை பார்க்கணும். அதாவது சில பேர் தான் கொடுப்பனை இருக்கு, சில பேருக்கு கொடுப்பனை இல்லை. ஆச்சாரியாலையும் பாருங்கோ பாதூர் சுவாமி சாய்ப்பார், திருப்பதியில பாதூர் ரங்கராஜேஸ்வரர் சுவாமி இருந்தார், அவர் சாய்ப்பார். பெரிய ஆச்சாரியர் தேசியன், 100 கிரந்தங்களுக்கு மேல பண்ணிடுவார், வாத பிரதிவாதங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சவர், எல்லாத்திலையும் சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சவர். ஆனா அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், யார் பார்த்தாலும் அவர் அவமானப்பட்டு பார்த்தார், எவ்வளவோ ஜென்மாவில கஷ்டப்பட்டார். அவர் சொல்ற அங்கங்க சொல்ற, நான் இதை எழுதியிருக்கேன், இதை எழுதினதுன்றது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா ஒரு வாக்கியத்தை போட்டு பயாசுகிறேன், சோபதே தத்துவபாஜா சாதுக்கள சாத்விகளா இருந்தாலும் அவளுக்கு இந்த ஸ்தோத்திரம் பிடிக்கும். இப்படி தாக்கிற அவீதி ஸ்தோத்திர பரஸ்பர இதேஷினா பரிசுரேஷும் ஆபத்து, இதேஷிகளா இருக்கிறவங்க மத்தியிலே என்ன வேற எங்கேயான அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்கியம் இதே மாதிரிலாம் கிடைக்கணும்னா அது ஏன்னா அந்த மதம்ன்றது எப்பேற்பட்ட மதம், ஸ்ரீவைஷ்ணவம், பிராச்சீனமான மதம், பிராச்சீனமான ஸ்ரீவைஷ்ணவம் எல்லாரும் அங்கீகரிக்கிற மதம். அந்த மதத்தை போய் அதை ஸ்தாபித்தவருக்கெல்லாம் வைபவம் கிடைக்கல, சுத்தமா அவரெல்லாம் நடத்திருக்கார். அதனால எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மதங்களுக்கும் வசந்த மரியாதைன்றது கிடைக்க மாட்டேன். அதை இப்ப இவன் கேட்கிறார், ஏன்னா லோகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும், எவ்வளவோ மதங்கள், எண்ணற்ற மதங்கள் இருக்கிற சமயத்துல ஒரு மதத்தை ஒன்றியே ஆதரிக்கிறது, நீதி மதத்தை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றது, அது என்ன நியாயம்? எல்லாமும் ஒண்ணுதானே, எல்லாமே இதுவா இருக்கணும். அவா மதத்தை அவாவா ஆதரிச்சிருந்து ஆசிரியச்சிருந்து அனுஷ்டானம் எடுப்போம், அது தப்பு சொல்றது என்ன நியாயம்? ஒரு கேள்வி. இரண்டாவது, ஒரு தேசம்னாக்க அந்த தேசத்துல ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணணும்னாக்கா எல்லாரையும் சமமா பாவிக்கணும், சமமா பாவிக்கணும். இத்தனை மதங்கள் இருக்கச்ச, இத்தனை மதங்கள் இருக்கச்ச, ஒரு மதத்தை மட்டும் ஆதரிக்கிறது, இன்னொரு மதத்தை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பட்சபாதம் வந்துருக்க வேண்டிய ராஜாக்கள், அது கூடாது, அது கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு ஏழையன் ஒண்ணுதான், பணக்காரன் ஒண்ணுதான், பாவனன் ஒண்ணுதான், பண்டிதன் ஒண்ணுதான். அதே மாதிரி வைஷ்ணவமோ சைவமோ பௌத்தமோ ஜெயினமோ எல்லாம் தெரியாது, அதனால எல்லாத்தையும் தான் ஆதரிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி வைஷ்ணவத்தை ஆதரிக்கணும், இதர மதத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? இந்த மாதிரி நீங்க வந்து கண்டனம் பண்றீங்களே, எங்க மதத்தை மதம் இது சரிய மதம், அதை கண்டனம் பண்ணி இது கௌரவமற்றது, இது சேர்க்கவே கூடாது அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? காரணம் இது அத்தனையும் பிரபஞ்சத்துல எல்லா மதங்களும் இருக்கு, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு மதத்தை அனுசரிச்சுட்டுதான் இருக்கா, ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் நினைச்ச கல்யாண பிள்ளைக்கு வடது பக்கம் ஒண்ணு உட்காருவா, ஏன் அப்படின்னு லக்ஷ்மி ஐஸ்வர்யம் அவதானே, அந்த கிரகிணி தானே எனக்கு ஐஸ்வர்யம், அதனால வலது பக்கம் தான் போறோம் அப்படின்னு நம்ம ஆச்சாரம். நம்ம கல்யாணங்கள்லாம் வலது பக்கத்தில் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எந்த சுபகாரியமோ இதுவா இருந்தாலும் சரி, பர்த்தாவனுடைய வலது பக்கத்துல தான் இவங்கெல்லாம் போறோம். ஆனா ஆந்திர தேசத்துல போனோம்னாக்க பர்த்தாவனுடைய இடது பக்கத்துல தான் உட்காரணும், பிரிவுனா இடது பக்கத்துல உட்காருவான். ஏன் அப்படின்னாக்கா அந்த சிவனுக்கு அந்தநாதீஸ்வரன் பேர் வந்து ஒரு பக்கம் இடது பக்கத்துல பாமோ பாவோ சிவஸ்தே இவத்ததே அப்படின்னுட்டு இதுல சொல்ற எதிராசக்தி சுவாமி சொல்ற. அதுல இடது பக்கம் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்றதுனால இடது பக்கத்துல அவர் உட்காந்துருக்கா, அதனால இடது பக்கம்தான் பொண்ணு உட்காரணும் அப்படின்னு அவன் வச்சுக்கிறார். இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அது அனைத்தையும் ஆதரிக்க வேண்டியது என்றது ஒரு ராஜாவோட காரியம் இல்லையா? அதனால தெய்வமதம்லாம் தெய்வமதம்லாம் கூடாது, அதை ஆதரிக்க கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது, பட்சபாதனை காமிக்கக்கூடாது. இது சொல்றதெல்லாம் யாரு செய்வார்? அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். கோசுந்த சோழன் அவன் என்ன பண்ணானா, சிதம்பரத்தில் இருந்த பெருமாளை சமுத்திரத்தை தூக்கி கொடுத்தான். அதுக்கு ஒட்டக்கூத்தர் கவி எழுதினான், கவிதை அவர் எழுதின. எப்படி எழுதின? அந்த பாயிரம் பரவாயில்ல, இந்த கோசுந்த சோழன் புண்ணியத்துல பெருமாள் தான் இருப்பிடத்துக்கே போய் சேர்ந்துட்டு பெருமாட்சியர் சமகத்துல தான் படிச்சுட்டு இருக்க, இந்த பெருமாளை தூக்கி கொடுத்தான் சமுதிரத்துல, அதனால அங்கேயே போய் படிச்சுட்டேன், இடத்துல போய் படிச்சுட்டேன் அப்படின்னுட்டு ஒட்டக்கூத்தன் எழுதிதான். கடைசியில அவனுக்கு கிருகண்ட சோழன் அது மாதிரி கோரத்தாழ்வாரு சிவா பரதனம் நான் தி நிறைவு அப்படின்னு கேட்டார் ராஜா. உடனே இவரை ஏற்றி துரோணம் அஸ்தி ததஸ்தரம் சிவா பரதனம் நாஸ்தி, இவனை கற்றுடும் ஒரு சொந்த தேவதை இல்லை அப்படின்னு எழுதிக்கணும்னு ராஜா கேட்கலாம். ஆனா குரத்தாழ்வம் என்ன பண்ணாருனாக்கா, துரோணம் அஸ்தி ததஸ்தரம், சிவன் துரோணம் இதெல்லாம் என்னதுன்னு நம்ம ஊர்லாம் சொல்றமே, குழக்கு ஆழாக்கு காப்படி அரைப்படி ஒருபடி அரைக்கடாய், அது மாதிரி துரோணம் ஒண்ணு இருக்கு, சிவன்னு ஒண்ணு இருக்கு. சிவனுக்காக்கும் துரோணம் இருக்கு. ஆனா இந்த துரோணம்னு என்ன இருக்கும், பிரம்மாவை கூட துரோணம் தெரியும். பெருமாள்கிட்ட சேர்ந்து வந்து சிவன் பிரம்மா உத்ரமுகம், அவங்கிட்ட சிவன் அல்லது ஒரு அளவை, அந்த அளவையை காட்டிலும் பெரிய அளவை துரோணம் இப்படி எழுதினா தன்னை பிடிக்க போட்டு அப்படின்னு வரச்ச போர்த்தாழ்வானவன் சாயங்கரை தன்னை பிடிக்க போட்டு பெருமாளை பார்த்துக்கிறதுனால அந்த மாதிரி நீச்சல் எல்லாம் பார்ப்பனா அப்படி தன்னை பிடிக்க போட்டு அந்த ராஜா திருவிழா போன அதே பல்லவ ராஜாக்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் விஷ்ணுபக்தாரா இருந்தார். அதனாலதான் இந்த வைகுண்டநாதர் கோயில் இங்க எழுது, வைகுண்டநாதர் கோயில் இருந்து இங்க காஞ்சி இருக்கிற காமாட்சி கோயில் இருந்து ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் போனோம்னு அந்த சிற்பங்கள் எல்லாம் தெளிச்சுங்க இருக்கலாம். ஒரு ராஜா கட்டது பல்லவ ராஜா. இந்த மாதிரி நவீன இருக்கு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அப்படிப்பட்டவன். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு மதத்தையும் ஆசிரித்தார். அதே மாதிரியாக அவ இது பண்ணினான், ஆதரித்தார், ஆசிரியக்கிறது ஆதரிக்கிறது. ஆனால் இதர மதத்துல வேஷம் இல்லாம இருந்தார். ஆனா நடத்துற உதவி மனம் இருந்தது. அதனால அப்பெல்லாம் வைஷ்ணவ மதத்துக்கு மிக தோஷம் இருந்தது. இவெல்லாம் பண்ணினதுனால படித்து எடுத்தா அது மாதிரிதான் நடந்திருக்கு. அதனால நான் கேட்கிறான்னு ராஜாக்கள்னா பட்சபாதம் இல்லாமல் எல்லா மதத்தையும் ரட்சிக்கண முடியோ, ஏன்னா எல்லாருமே அவளவாருக்கு பிடிச்ச மதத்தை அனுசரிக்கிறாளே, அனுசரிக்கிட்டு இந்த மதத்தை நான் இது பண்ண மாட்டேன் ஆதரிக்க மாட்டேன், இன்னொரு மதத்தை தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றது பட்சபாதம் இருக்கா. பட்சபாதமா இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது அனுசித்தம், அது தகுந்தது அல்ல. யாரா இருந்தாலும் ஒரு மனிதனா இருக்கிறோம் என்ன பண்ணணும், எல்லா மதத்தையும் மதிக்கணும், யாருடைய பட்சபாதம் காணக்கூடாது. அப்படின்னு இவா ஆட்சேபம் பண்றாங்க. இத சுவாமி வந்து என்ன பண்றாருன்னாக்கா, திருவள்ளத்தனமான வாதம் இது, திருவள்ளத்தனமான வாதம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வேத மூலம் வேதத்த மூலமா உடைய சமஸ்தங்களை ஒண்டிதான் யாருமே ஆதரிப்பார். வேதத்தை எது உட்கொண்டிருக்கோ அந்த மதத்தை தான் எல்லாருமே ஆதரிப்பார். வேதம் இல்லைன்னு அவளை ஒத்துக்க மாட்டார், வேதத்தை ஒத்துக்க வேணா ஒத்துக்க மாட்டார். அவன் வேதத்தை ஒத்துக்கணும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் வேதத்தை ஒத்துண்டே ஆகும். ஏன் அப்படின்னு, நம்முடைய சனாதன தர்மத்துக்கு வேதம் பிரதானமாகும். வேதம் பிரதானம், வேதம் தான் பிரதானம். அந்த வேதத்தை தவிர்த்து எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வேதத்திலிருந்தான் எல்லாம் நாம வந்து சாஸ்திர யோனித்வா அப்படின்னு நம்ம சூத்திரம் பண்ணிட்டோம், சொல்லிவிட்டேன். சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு சொல்லிருக்க. அதே மீமாம்சையினர் தேவி பண்ண சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொல்ற, சோதனா வேதம் அர்த்தம், வேதத்தில் இருக்கக்கூடிய விதிவாக்கியங்கள். அந்த விதிவாக்கியங்களால போதிக்கப்படக்கூடியது, நமக்கு நல்லதே கொடுக்கக்கூடியது, அதுதான் தர்மம். அனர்த்தம் நமக்கு வேண்டாம், அர்த்தம் தான் நமக்கு வேணும். அனர்த்தம் நமக்கு வேண்டாம். இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் எதுக்கு? காலை எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற பயந்தோம், நாம ஏதோ உழைச்சுட்டே இருக்கோம், ஏதோ காரியம் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்கு அதெல்லாம்? நல்லா இருக்கணும், நம்ம சுபக்ஷமா இருக்கணும், அந்த ஒரே காரணத்துக்கு. அப்படி பண்ற சமயத்துல நமக்கு எது சிரேஷ்டமானதோ அதுதான் நமக்கு வேணும். நமக்கு சிரேஷ்டம் இல்லாமல் கீழே தள்ளுற மாதிரி இருந்தது, அதை நாம ஏற்றுக்க முடியாது. அது எப்படிப்பட்டது? வேதத்தினால சொல்லப்பட்டதா? வேதமானது இந்த மாதிரியாக நமக்கு காமிச்சு கொடுத்தது, இது நல்லது. பாஷ வேதம் சாய்க்கிற பெருமாள் என்ன பண்ற, வேதத்தெல்லாம் உபதேசிக்கிறார். உபதேசி இது நல்ல காரியம், இது கெட்ட காரியம். நல்ல காரியம் பண்ணினேன்னாக்கா உனக்கு நல்லது வரும், நீ கெட்ட காரியம் பண்ணா உனக்கு கெடுதல் வரும். எப்பாரு, உனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், இந்திரியங்களை கொடுத்துருக்கேன், பிராணனை கொடுத்துருக்கேன், ஞானத்தை கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வச்சு வேதத்தப்பா, வேதத்தை இருக்கிற நல்ல காரியத்தை பண்ணினேன்னாக்கா நீ நல்லதே அடைவார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் நாம விபரீதமா பிரவர்த்திச்சோம், அப்ப பெருமாள் நம்ம சிக்ஷிக்கிறது. அதனால வேதம் தான் பிரதானம், வேதத்தை காட்டிலும் உகந்த. அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டா, தேவனி மகர்ஷி சோதனா லட்சணோர்த்தோதன் மகா, வேதத்தினால சொல்லப்பட்ட நமக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பிரேயத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் தர்மம். அதனால வேதம் தான் பிரமாணம். அவ சொல்ற வேதமே பிரமாணம், பிரமாணம் வேதம் தான், பிரமாணமே வேதம் பிரமாணம் தான், வேதமே பிரமாணம் தான் அப்படின்னு ரெண்டு ஏவகாரம் போக. அத மாதிரியாக வேதத்துக்கு வைச்சிட்டு இன்னும் சாங்கியால் விசேஷிகளால் வையாய்க்கால் இந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் கூட வேதத்தை அங்கீகரிச்சு வையாக்கள் சொல்ல போற. இப்படி இதே மாதிரியாக வேதமானது என்னைக்கும் நித்தியமானது, அதை ஒத்துண்டால்தான் எல்லாரும் ஏற்க முடியும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் உண்டு இருக்கணும். வேதத்தில் எங்கேயாவது நீ சொன்ன பார்க்கும் மண்ட ஓட்ட வேதனை போட்டு போகுது, இல்லாத ஒரு இல்லாத வழக்கங்கள் எல்லாம் சொல்றது. அதே மாதிரி அவ சொல்றாலும் ஏதோ ஒரு வருஷத்தை அனுப்பிச்சு பார்க்க உடனே இதரன் கூட பிராமணனாம் இல்லாம அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் சொன்னாக்க இதெல்லாம் வேத விருத்தமான அனுஷ்டானங்கள், வேத விருத்தமான அனுஷ்டானங்கள் அப்படிங்கிறதே இதெல்லாம் வளர்த்துண்டு காலம் இல்லையோ, இதெல்லாம் யார் தெரியுமா ஜெயிச்சுப்பார், இப்படி இல்லாதவா, விவேக சக்தி இல்லாதவா, விவேகம், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்காத அவ சின்ன பசங்களுக்கு அவதான் இதெல்லாம் கிரகிப்பா. ராஜாக்கள்லாம் ஆதரிச்சாங்க அங்க வேதத்தினால சொல்லப்பட்ட தர்மம் இருந்ததுனாக்க அதை ஏற்றுக்க. அவன் திருப்பி கேட்கிறா, நீ வேதம் வேதம்ன்ற அந்த வேதத்தை சொல்க வேணுமா? யுதிஷ்டம யாகம் பண்ணு, கர்ஜபூர்ணம் திருஷ்டியை பண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு, மழை வேணுமா காரிய திருஷ்டி பண்ணு, பணம் வேணுமா ஸ்ரீ யாகம் லக்ஷ்மி யாகம் அதை பண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு சரி. அது மாதிரி பிரதைகள் வேணுமா குழந்தைகள் வேணும், அப்ப புத்திரகாம திருஷ்டி. அதே மாதிரி பசு மாடு கால்நடைகள் எல்லாம் வேணுமா, அதுக்கு சித்ரா இஷ்டி, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு சரி. ஆனா வேதமே என்ன சொல்றது, உங்களுக்கு எதிரி ஒருத்தர் அந்த எதிரி அழிச்சிடணுமா, அதுக்கு சேனையாகும் அவன் நிறைய அபிச்சாரம் ஆகும்ன்றாங்க. அபிச்சாரம் என்ன அர்த்தம், சத்ருதம் விரோதிகளை அழிக்கக்கூடிய இதற்கு யாகங்கள் சிஷ்டிகள் அதெல்லாம் பண்ண கூட சொல்லி இந்த காலத்து கூட சூன்யெல்லாம் இருக்கிற பார்க்கும் சொல்லி பண்றாரு. இதெல்லாம் அபிச்சார வர்க்கத்துக்கு, அந்த அபிச்சார வர்க்கம்னா நாம எல்லாம் ஏற்க மாட்டோம், அதெல்லாம் அதர வர்க்கத்துக்கு தான் சொல்றாங்க. நாலு வேதம் நாலு வேதம் சொன்ன கூட மூணு வேதத்தான் சொல்லிருக்காங்க, பிரியந்த நிஷ்டாதாரா திரைதேதா அப்படின்லாம் சொல்றோம். இது மூணு தான் இன்னைக்கும் ரொம்ப வேதங்கள், இந்த மூணு தான் நமக்கு பிரமாணம். அதர்வம்ன்றது அவ்வளவு ஒத்தியா ஏத்துக்க தெரியவா மகான்கள்லாம் அங்கீகரிக்க. அதுல இந்த மாதிரி சேனையாகவும் சொல்லிருக்கு, எதிரிகள் அழிக்கிறது எல்லாம் அதெல்லாம் நியாயமா, வேதத்திலே கெடுதல்லாம் சொல்லிருக்கேன்னா கெடுதல் சொல்லல. இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, லோகோகை பின்னழுத்தி ஒருத்தனுக்கு என்ன பண்ண ஆசைப்படுவான், நான் வரக்கும் நல்லதே பிராணம் இன்னொருத்தன் ஆசைப்படுவோம், இன்னொருத்தன் எனக்கும் நல்லது வரணும், எல்லாருக்கும் நல்லது வரணும். இன்னொருத்தன் என்ன பண்றான், அவளுக்கு நல்லது வரதோ இல்லையோ எனக்கு நல்லது வரணும், அதனால அவ காரியத்தை எனக்கு கெடுக்கணும்னு ஆசைப்படுறான். பிரதீன ஒருத்தவன் அவளுக்கு வந்தா தேவையா வராட்டா தேவையா, எனக்கு வராட்டான்னு தரவும் இல்லை இன்னொருத்தனுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு முக்கியமே பண்ணிருக்கான், கெடுதலே பண்றான். இப்ப இதெல்லாம் எங்க சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கே அவாறு வச்சு அந்த தாமசம் ராஜசம் சாத்விகம் இந்த மூணு குணங்களும் சேர்ந்து மனுஷால புரட்டி எடுக்கிறது. ஒத்த நல்லதே பண்றான், சாதுக்கெல்லாம் தன்னை அடித்தா கூட சரி அபராக்ஷம் சுவாமி தேசிகன் அபராத பரிகாரம் சாய்க்கிற அபராத பரிகார அதிகாரத்தில் யாராவது ஒரு சீவைஷ்ணவன் அவருக்கு நாம நினைச்சிருப்போம் பிரசன்ட் இருக்க நம்ம தப்பு பண்ணல, ஆனாலும் கூட ஏதோ நமக்கு பாபம் இருக்கு, அந்த பாபத்தினால்தான் நம்மள அவன் செய்யணும், அதனால அவங்க கிட்ட போய் அபராத க்ஷமம் பார்த்துக்கணும். நம்மளே அறியாம நம்மள வைகிறாள், நம்ம தப்பு பண்ணல ஆனாலும் அதை வைகிறாள், அதனால இதெல்லாம் சுனிஷ்ட விஜயான அதிகாரத்திலும் சாட்சி கழிச்சுவாங்க. ஆகவே இன்னும் அவங்கிட்ட நம்ம கருணையோட இருந்தோமா நன்றியோட இருந்தோமா, என்ன நன்றி என் பாபத்தான் நீ வாங்கிக்கிறியே, சத்தியமானத்து எத்தாபம் சபந்தம் அதிகத்து அப்படிங்கிற சுவாமி தான் இருக்கிறது. நான் யாரையாவது நச்சேன்னாக்கா நான் யாரை வெய்யணும், அவளுடைய பாபங்கள் தான் எனக்கு வந்துடும், அதே நான் பண்ண புண்ணியம் அவளுக்கு போயிடும் அப்படின்னுட்டு தேசியன் வந்து சிரேஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார், அவர் எழுதியதில்ல உதாரிக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பிரமாணம் பார்த்துக்கோங்க. அதனால சாதுக்கள் இப்படிதான் இருப்பார், இன்னொருத்தர படுத்த மாட்டார். அதே தாமச தர்மம் வேதம் சொல்லிச்சோம், வேதம் சொன்னதுனால கொண்டவனாக்க யாருக்கு தாமசத்துக்கு இருப்போம், அவ என்ன பண்ணுவான்னு இருக்கார், இந்த மாதிரி அந்த பிரகதிகள் எல்லாம் ஒண்ணுவா ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி அபிசாரம் பண்ணி சமீபத்தில் இந்த வைதிக அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தார். நல்ல பண்டிதர், பலக்ஷண கணவாதி, சின்ன வயசு 55 54 இருக்காது. அவர் திடீர்னு பாவனிச்சிட்டார், மொத்தம் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் அவருக்கு அபிச்சாரம் பண்ணிட்டார். சந்தம் அவர் அபிச்சாரம் பண்ணதுனால அவர் போயிட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கார். சின்ன பண்டிதர், ஆனா நட்சத்திரம் அவரு முதல் வாட்டி என்ன பார்த்து போன டிசம்பர் மாதம் என்னை பார்த்துட்டு எனக்கு யாருமே தெரியாதான். இப்ப இருக்கிற ஆண்டவன் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அப்பா அவர் கைக்கூப்பிட்டார், ஏன்னா நம்மளை பத்தி அப்ப பேச்சு வந்தோம் இல்லையோ 1.5 வருஷம் முன்னாடி, நான் அடுத்த இதுவோ அடுத்த. அதனால அவர் தெரிஞ்ச தவிர்த்து எனக்கு யாருன்னு புரிஞ்ச பார்த்தது இல்லை. பார்த்து எனக்கு வந்து கைக்கூப்பி ரொம்ப கேட்டு பேசுறேன், அட்ரஸ் கொடுங்க, எதிரி திருப்பி தான் அனுப்புறேன், நீங்க ரெங்கநாத கோவிலுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப தப்பிக்கிறான். நானும் தப்பிக்க அந்த குழந்தைகளுக்கு யாரோ ஒருத்தருக்கு மாதிரி பண்ண பார்த்தா. அதனால ஒரு வாரம் வேண்டி பார்த்து பேசிட்டு இருக்கேன், ஒரு வாரத்துக்குள்ள அவர் பேசுறேன். கணப்பாடி நிறைய அவர் பிள்ளையும் கணப்பாடியா மாட்டாரு, அவர் பிள்ளையும் பெரிய கணப்பாடி. அந்த மாதிரிதான் அந்த முகத்துல நீச்சமா பண்றார். இதெல்லாம் என்னது, தாமச தர்மம் தான், சாத்விக தர்மம் இல்லை, தாமச தர்மம், ராஜச தர்மம். அந்த மாதிரி தர்மங்களை நாம எல்லாம் அனுஷ்டிக்க கூடாது. தாமச தர்மம் அதை பண்ணினா என்ன ஆகும், உங்களுக்கு நரகம் நிச்சயம், நரகம் நிச்சயம் கொடுக்கும். அதனால பண்ணக்கூடாது. நீங்க பண்ணீங்கன்னாக்கா நிச்சயம் நரகத்துக்கு போறீங்க. இதை மீமாம்சையோட நிர்ணயம் பண்ணிட்டா, நிர்ணயம் பண்ணிட்டா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பண்ணினா அந்த தப்பை நம்ம அனுபவிச்சுதான். இது மீமாம்சையால் நிர்ணயம் பண்றார். நாம் நம்ம பாஷிகாராஜ் எல்லாருமே நிர்ணயம். அதனால என்ன அர்த்தம், இந்த மாதிரி இந்த சுத்திரமான காரியங்கள்லாம் வேதத்துல சொல்றேன்னாக்கா அது தாமச தர்மம். ஆனால் வேதத்திலேயே சொல்லப்படாத விஷயங்களை நீங்கள்லாம் கிரகிக்கிறீங்களே, அது தவறு. அப்படின்னா தர்மமா இருந்ததுனாக்கா அத ஒத்துப்பா இல்லாத. அதனாலதான் சமய சம்ரட்சணம், ஒரு ராஜா மதங்கள் எல்லாம் ரஷிக்கிறார், ஒரு ராஜா அனைத்து மதங்களையும் ரஷிக்கலாம், இப்படி அது தர்மமா இருக்கணும், வேதத்தினால சொல்லப்பட்ட தர்மமா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, அந்த காலத்துல காளாமுகாள்லாம் இருந்தா, இவெல்லாம் இந்த காளாமுகாள் காபாலிகள் அவள் என்ன பண்ணுவான்னாக்கா மண்டபோட வச்சுருந்தா அதை அத்தனையும் அழிச்சுட்டா, அழிச்சுட்டா அவள்லாம் நரபலி கொடுப்பா. நரபலி நம்ம வந்து பல்லவ ராஜ்யத்துல நரசிம்மவர்மன் கொள்ளவன் இருந்தோம், அந்த மகானுபாவன் மகேந்திரவர்மனுடைய பிள்ளை அடியோட ஒழிச்சு கொடுப்பான். இந்த மாதிரி காலாமுகாலோ மண்ட ஓட்டு போட்டு இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் தவறு. அதெல்லாம் அழிச்சா நரபலி கொடுக்கறது என்ன நியாயம், ஒரு அருவறுப்பாக மண்ட ஓட்டெல்லாம் கட்டினது என்ன நியாயம், அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப இதுவா பண்றாரு. அதனால அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது இல்லை. வேதத்துல சொல்லி அந்த தர்மமா இருந்ததுன்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ராஜாக்கள் ரட்சணம் பண்ணுவாங்க. இல்ல நேற்று சொன்ன பாருங்க, நிஷ்டா நாராயணத்தையும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் அதுல நாராயண நிஷ்டதாங்க. அதனால நாராயண நிஷ்டன் பாசுபத்தையும் அவர் கேட்டிருக்கேன், அதனால அதை ஏற்பட்டுதான் ஆகும் அப்படின்னு அவன் கேட்கிறார் செய்வார். ஆனால் சாங்கியம் சாங்கியம் யோகம் சாங்கியம் வேதா பாசுபதம் எல்லாத்திலையுமே நாராயண நிஷ்டா இருக்கு. நாராயண நிஷ்டை அங்க சொல்ற கோரியோ அதை அப்பேதுக்கு வேண்டித்தானே, அதை எப்படி நீங்க அடிப்பீங்க? நாராயண நிஷ்டை இருக்கிறதுனால பாசுபதம் ஆகணும் கூட ஏற்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு அங்க கேட்கிறார். அதுக்கு சமாதானம், அங்க நாராயண நிஷ்டன்னு எல்லாருக்கும் தெரியுமா, பாஷிகாரர் நம்முடைய அதிகாரம் பாஞ்சராத்திர பிராமணிய அதிகாரத்தை என்ன சாட்சிய அப்படின்னாக்க, எந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டாலும் நாராயண பரமா பார்க்கணும், பிரம்மாத்மகமா பார்க்கணும், பரமபுருஷனான நாராயணனே எல்லா சம்சத்தினும் சொல்லப்படுறான். அவன் பரியந்தம் இது முறையிடும். அதை வச்சுட்டு நீங்க தனித்தனியா ஒரு பிரதேசத்தையே கற்பிக்காதீர்கள். சாங்கியன் தேவதையே இல்லைன்னு தான், ஈஸ்வரனே இல்லை, வெறும் ஜீவன் அவ்வாறு பிரதமனும். அதே யோக சாஸ்திரத்திலயோ ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், ஆனா உபயோகம் இல்லை, அவனால எந்த காரியமும் கிடையாது அப்படின்னு. தெய்வாலோ ஈஸ்வரன் இருக்கான், அவன் யாருன்னு எங்க புறமசிவன் பெருமாள்னு கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். இந்த மாதிரி சொல்லக்கூடாது, எல்லாமே நாராயண போகும். இந்த சோதனம் வந்து அத்திய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த காம பராயம் நாராயண பராமயம். ஹே லோகத்தில் உள்ளவர்களே, இன்னிலிருந்து நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், யூயம் யூயம் நீங்க நீங்க தான், பயம் பயம் நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமோ, அர்த்தகாம பராஜிக்கு நீங்க எல்லாம் அர்த்தம் பணம் காமம் இச்சை ஆசை ஆசை ஆசை இதையே நீங்க போறீங்க. ஆனால் நாராயண பராவையில் நாங்கெல்லாம் எப்படி முடியோ நாராயண பராடாது, நாராயணனையே நாங்க உபாசிக்கிறோம். ஆஸ்தி சங்கதி அஸ்மாக்கம் உஸ்மாக்கம் பரஸ்பரம், உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னாக்க பயம் டு கிங்கரா விஷ்ணு அது, நாங்களா விஷ்ணு அப்படின்னா கிங்கரா எங்கிரிகள், யூயம் இந்திரிய கிங்கரா, நீங்களா இந்திரியத்து கிங்கரம் எங்கிரி இந்திரிய கிங்கரா, அந்த மாதிரி அற்பமா நீங்க நினைச்சிருக்கீங்க. அதனால இந்த சிவனுக்கெல்லாம் குறிச்சி தாமெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா எது பண்ணாலும் சுத்திரமான பலன் தான். பெருமாள் கீதையில சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் கர்மயோகத்தை உபதேசிக்கிறேன், கர்மயோகத்தினால ஞானயோகம் வரும், ஞானயோகம் வந்ததுனாக்க பக்தி யோகத்தை பண்ணலாம், அதை பண்ணினோம்னாக்க உங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொல்றேன். ஆனா லோகத்திற்கு என்ன பண்றா, அல்பமான சுத்திரமான தேவதைகளை குறிச்சு சுத்திரமான கர்மாக்களை தான் அல்பமான பலன்களை கோசரம் அப்படின்னு பெருமாள் வேதனை பண்ற. நான் இவ்வளவு உபதேசிச்சாலும் எனக்கோசம் யாரும் யாரும் பண்ண மாட்டேன், எனக்கோசம் அல்பமான விஷயங்கள் அப்படின்னு அந்த மாதிரி சுத்ர தேவதைகளை குறிச்சுதான் லோகத்தை பண்ணிட்டு அவள் தான் இந்த பாசுபுர மதத்தை. அதனால எல்லா இடத்திலையும் விஷ்ணா நாராயணாக்க எல்லா சாஸ்திரங்களுக்கும் நாராயணன் பேரால் பரிவர்த்திக்கணும் முடியணும். அதுதான் இந்த மகாபாரத சோகத்தினுடைய அர்த்தம். அதனால உங்ககிட்டயும் அப்படி இல்லை, பேர தேவதை இல்லாட்டீங்க, அதெல்லாம் அடிக்கிறது இது விஷ்ணா நாராயணா அப்படின்னு சொல்றதெல்லாம் விஷ்ணா நாராயணப்பா அப்படின்லாம் சொல்றதுன்னா இதர தேவதைகள் எல்லாம் அங்கீகரிக்கிறீங்களே அதை கண்டனம் பண்ணது. ஏன்னா அதுக்கு விருத்தமான இதெல்லாம் இங்க மகாபாரதியின் அறிவு சொல்லப்படுது. அப்படி சொன்னாக்கா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஆதரனால சர்வாத்தனா இந்த பாசுபத மதமானது தெய்வ மதம், வியாபாரிய மதம், பசுபதியோட மதம், இத எல்லா விதத்தினாலையும் இது அறிவை சரியானது அல்ல, ஏத்துக்கவே கூடாது. பெருவாத்மா இதை நிராகரிச்சு சாத்துகளாக சாதுக்களா இருக்கிறவா சிஷ்டாலா இருக்கிறவா இத ஆதரிக்கவே கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் கிடைக்கிற பார்க்கே சங்கிரகீதாக ஜெகதி சமயாக ேரங்கேதமயசம்ரட்சோத்தி தன்யே இஷ்டைக்கோத்திஷ்டவன்ய அப்படின்ட்டு என்ன இவர் பிரசித்தமானது என்ன பிரசித்தம் ஜெகதி இந்த பிரபஞ்சத்துல லோகத்துல சமய நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே தந்த சங்கிரகிதா அந்த மதத்தை சேர்ந்தவா யாரா இருக்காளோ அவளால இதெல்லாம் சங்கிரகிக்கப்பட்டது எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கோம். அவளோட அவள் அனுசரிக்கிறா இது திருஷ்யம் சங்கிரகிதாக திருஷ்யம். அதனால இந்த அர்த்தமானது பிரசித்தம் தானே. தேசியன் எவ்வளவோ கண்டனம் பண்ணிட்டார், கண்டனம் பண்ணார், உதப்பிரவசர் கண்டனம் பண்ணார், கண்டனம் பண்ணாலும் அத்வைதம் போயிடுச்சா அவளை நாம நம்மளை கண்டனம் பண்றா நம்மதம் போயிடுச்சா சைவாளுக்கு விஷ்ணுவருக்கும் இன்னைக்குமே ஆகாது. ஆனால் அவளை அவா பட்சத்தை நாம ஏத்துக்கல, நம்ம பட்சத்தை அவா ஏற்க, அதனால அவா மதத்தை எல்லாரும் அனுசரிச்சுதான் இருக்க, எல்லாரும் அனுசரிச்சு இருக்கிறதுனால இத பிரமாணமா தான் ஏற்றுக்கணும், பிரமாணமாக ஏற்றுக்கணும். கேட்டு சர்வே அந்த அனைத்து சமயங்களும் ராஜ்யா அனுபாயியாக ராஜாவினால அவசியம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, பிரஜா பரிபாலனம் பண்றா, பிரஜா பரிபாலனம் நடத்தும் தர்ம பரிபாலம், தர்மத்துக்கு விருத்தமாக அவன் எதுவுமே பண்ணக்கூடாது. அத பண்ணணும், அவன் அத பண்றவா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி எல்லா மதங்களையும் ஆதரிக்கணும். அதனால எங்களுக்கு அஸ்மாக்கம் எங்களுக்கு போச்சுட்டு எங்கேயுமே பக்ஷபாத அனுஷ்டிதா, பக்ஷபாதம் பார்க்கறது என்றது அனுஷ்டிதம் பொருத்தமற்றது அப்படின்னு அவர் சொல்றார். விதி இவ்வாறாக சொல்றது அர்பகப்பிராயத்து அர்பகப்பிராயம், அர்பகப்பிராயம் என்ன அர்த்தம், அர்பகான சின்ன பசங்க வாழக்கா சின்ன பசங்க எப்படி இருக்கும் பேசுமோ அத மாதிரி நீங்க என்ன ஆட்சேபம் பண்றீங்க, சின்ன பசங்க அமைச்சு நல்ல விவேக்கியா இருக்குன்னு இந்த மாதிரி கேட்கவே உங்களுக்கே தெரியும் நிறைய வேதவருத்தமா நீங்க. அதுக்கு பதில் அர்பகப்பிராய சௌத்தியம் ஆரம்பித்து சொல்றார், அந்நிய சமையாக முக்தால் அர்த்தம் அதாவது அஜ்ஞானிகள் ஞானமற்றவாள் அவர்கள அந்நே வேத விருத்தமான சமயங்கள், வேத விருத்தமான சமயங்கள் அந்நை அதாவது அக்ஞை ஞானமற்றவர்களால கிரகித்தார், அவனால அங்கீகரிக்கப்பட்டு அதை அனுப்பிக்கப்படுது. ஏன் அப்படின்னா என்ன வேத விருத்தமா இருக்கே, வேத விருத்தமா இருக்கிறதுனால வந்து சில பேர்லாம் ஆதரிக்கிறாங்க. நல்ல ராஜாவா நல்ல சாஸ்திரத்தை அதிகரிக்கிறாரு, இந்த மாதிரி விரோதமான வேத விருத்தமான மதங்களை ஆதரிக்க மாட்டான். அதனாலதான் சமய சம்ரட்சணம், இந்த சமயங்கள் எல்லாம் ராஜாக்கள் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ அது கூட எப்படி தெரியுமா, தர்மத்திலிருந்து விடுபடாம இருக்கணும், தர்மியமா இருக்கணும், அதான் இருக்கும் சமய சம்ரட்சணம் உத்திச்சோம், சமயங்களை ரட்சிக்கிறது சம்ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை, அது கூட தர்மியே பரவும், தர்மத்திலேயே ஊரிற்கு பரம்போம், வேதத்தினால் சொல்லப்பட்ட தர்மங்கள் ஆச்சாரங்கள் தத்துவங்கள் அனுஷ்டானங்கள் அதிலேயே அது இருக்கட்டும், அதுல இருந்தாதான் ஒத்துக்க முடியும். அதனால இந்த பரியந்தம் என்ன பண்ணிட்டேன் இப்ப அவங்க கேட்டாலும் இல்ல வந்து சர்வே எப்படி பண்றேன்னா விஷ்டா நாராயண பரகா அனைத்து தந்திரங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் நாராயணன் தான் இஷ்டை, பரமபுருஷனா இருக்கக்கூடிய பரதேவதையான நாராயணனே நிச்சயம் சொல்லுகிறது. அதனால எப்படி வாசுபதி மதத்தை நீங்க தள்ளிடுறீங்களோ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ற அது என்ன தெரியுமா? எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, நாராயணன் சொல்லப்படணும். எந்த சாஸ்திரம் சொன்னாலும் நாராயணனையே சொல்லப்படுகிறார். நாராயணத்தை விட்டு யாரும் பெருமாள் சொல்றேன், எனது சிதர்வையை அகமே எழுதி அனைத்து வேதங்களானாலும் நான் தான் சேத்தியமா சொல்லப்பட்டேன். நானே அறியப்படுகிறான், நானே உபாசிக்கப்படுகிறான், எல்லாம் நானே அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அதனால சுடர்மிகு சுருதியில் சிவையுந்த சுரணை அப்படின்லாம் இருக்கு. சுடர்மிகு சுருதியில் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய உபநிடம், அந்த உபநிடம் தேதம் இருக்கு. அதனால சோபிக்கிறவன் யாருனாக்க நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணன் என்ன போறது? அதனால அதான் சொல்றேன், நிஷ்டைக்கு நிஷ்டா அனைத்து சாஸ்திரங்களுக்கும் நாராயணனே பரமபுருஷனான நாராயணனே நிஷ்டா அப்படின்னு சொல்றது கூட தது அந்ய கிரக விகிதம். அந்த எந்திரமான நாராயணனை காட்டிலும் வேற தேவதைய கிரகம் எடுத்துக்கிறது, அந்த அது சுவீகரிக்கிறது, அது விகதிப்பதா, அது அடிக்கிறது, அது தள்ளது, அதை நிராகரிக்கிறது, அதுக்கோ தான் சொல்லியிருக்காது. ஏன்னு வியாசர் வந்து எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி, எல்லாமே வேதவித்துக்களான வியாசாதிகள் தான் இது நாம் சொல்றா. இது நம்ம பரதேவதா பரமாத்தியா இருந்து சொல்றோம், அதிகம் சாராளி வரப்படுறது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் சமதிகதா இந்தியதைக்கியம் இன்றையான அந்நத்ரைஸ்வர்ய வித்யாதி அனிகுணபனிதி அப்படியே சொல்றையந்தை ஏக கண்டை சதன குண மனு வியாச முக்கியோக்தி ஸ்ரீமான் நாராயணோனி வரப்போகுது. பரதேவதா பரமார்த்திய அதிகாரத்துல இது சொல்லணும். அதனால இது இருக்கு. அது என்ன அர்த்தம்? வியாச முக்கியோக்தி இருக்கு. மனு வியாசர் இவாழ்லாம் நாராயண பிரகடா இருக்கா, நாராயணனையே பரதேவதியாக அவ சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிட்டு அதை விடக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க சொந்தபடி இஷ்டப்படி ஏதாவது தேவதை ஏற்றுக்கிறது தப்பு, அந்த மாதிரி அங்கீகரிக்கவே கூடாது. அது சொல்றாரு. இன்னொன்னு, இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஏன் சொல்லணும் அந்த இவாழ்லாம் கூடாது. நாராயண பாரம்பரியம் பார்க்கிறோம், அது இந்த லோகத்துல நாராயண பாரம்பரியத்துக்கு விருத்தமாக இவாழ்லாம் சொல்றார். எந்த சாஸ்திரம் சொன்னாலும் அதுல நாராயணன் தான் சொல்லப்படுறான் சொல்லணும். இதுதான் மகாபாரத வியாசர் சொன்ன, இதான் வேதவித்துக்கள், வைதிக சித்தாந்தம் இதுதான். வேதவித்துக்கள் அவாத ஒத்துக்கிறார், வேதமும் அதை ஒத்துக்கிறது. அதை ஒத்துட்டு நீங்கெல்லாம் சிவனை போய் தேவதைய சொல்றீங்க, சக்தியை சொல்றீங்களோ, ஜனநாதன் விநாயகர் அவனை சொல்றீங்களோ, இந்திரனை சொல்றீங்களோ, இப்படி எல்லாம் சொல்றது தவறு. எல்லாருக்கும் இந்திரியாமையில் இருக்கக்கூடிய இந்திரமான சிவன் ஆராதனையை சொல்லணும். அதுக்கு விருத்தமாக எதையுமே சொல்லக்கூடாது. அப்படின்றதுதான் இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய அத்தையன். அதனால ரொம்ப பட்சமானது, வேத விருத்தமான தத்துவம், வேத விருத்தமான ஆச்சாரம், வேத விருத்தமான அனுஷ்டானம், வேத விருத்தமான காரியகரண பாவம், இவையெல்லாம் எல்லாமே பெரியும். அதனால நீங்க தான் முழுக்க முழுக்க வேத பாஷியார். அதனால உங்க மதத்தை சர்வார்த்தனா கிரகிக்கவே கூடாது. அது பசுபதி வந்தது ரொம்ப ரொம்ப விபரீதமானது அப்படிங்கிறத இந்த சோகத்தில் சொல்லி இந்த அதிகரணத்தை சமயசம்ரக்ஷணோத்தி நிஷ்டைக்கோத்தி சதன்யே கிரஹ விஹிதா. नमः।